சட்ட போட்டான் பாரு, தேக்கி வச்ச கோபம் நூறு, தாக்க போறான் தாரு மாறு, தாங்க போற ஆளு யாரு இணை கிடையாது. யூனிவர்சல் கார் so so okay.